வட்டியோடு அசல வாங்கு அதுதானே லாலா கட சாந்தி முன்னாலா நின்று நம்புந்தே லாலா கட சாந்தி முன்னாலா நின்று நம்புந்தே பார்த்தா பல பல கரப்பாலா வழிய வைக்கிற கீதா கிழிய வைக்கிற கரு கேத்தி கேட்டா கதையல கிற கேப்பான் என்ன வெடிக்கிற தீட்டா உதகி நிக்கிற ஊசு பேத்தி தூண்டி துருவு நிக்கிற சுதி ஏத்தி பாண்டா சுழல வைக்கிற பாகா வழி மறிக்கிற தாண்டி தவறு பணர அடியாத்தி லாலா கட சாந்தி முன்னாலா நின்று நம்புந்தே லாலா கட சாந்தி வேக விளைஞ்சு நிக்கிற ரோசா உன நினைக்கையில் நெடியேறும் பாசி பயிர் கணல பாதாம் பருப்பு செய்யற ராசா உன நிறங்கள் ருசி மாறும் மத்தாக மனசனி கடையாம என்ன மாறாப்பில் பதம் பாரு சத்தாக சகலம் தர போன மத்த சாப்பாட்டு பசியா பலபியும் உடையாம